அரிதரி களையரு தரிதரி களையரு தருதரி களையுகில் அரிதறியும் நின்றிருபது பட்டினி வருமது பழமொழி கருதனமிழிச்சிருதே அரிதரி களையரு தரிதரி களையரு தருதரி களையுகில் அரிதறியும் நின்றிருபது பட்டினி வருமது பழமொழி கருதனமிழிச்சிருதே பலநர கையறியவள் அவரருடைய மொழிகளிலொட்டும் பதிலுகளில் வெறுமொரு விருதினு தருதர வரையரு கடலினு முதிரருதே பலநர கையறியவள் அவரருடைய மொழிகளிலொட்டும் பதிலுகளில் வெறுமொரு விருதினு தருதர வரையரு கடலினு முதிரருதே அரிதரி களையரு தரிதரி களையரு தருதரி களையுகில் அரிதறியும் நின்றிருபது பட்டினி வருமது பழமொழி கருதனமிழிச்சிருதே அரிதரி களையரு தரிதரி களையரு தருதரி களையுகில் அரிதறியும் நின்றிருபது பட்டினி வருமது பழமொழி கருதனமிழிச்சிருதே ഇഴാഴി കണ്ടതിരാ ഇഴി കണ്ടതിരാ